வரம் தந்த சாமிக்கே பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கே இதமான லாலி. வரம் தந்த சாமிக்கே பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கே இதமான லாலி. குறும்பான கண்ணனுக்கு பதமான லா.